கனகராஜ் அவர்களுக்கு நன்றி. இதை வந்து ஒரு ஆவணப்பாக வச்சுக்கலாம், நம்ம இதை வந்து தொடர்ந்து ஒரு ஆவணமாக வெளிக்கொண்டு வரலாம். இப்போது 2 கிலோ பறிச்சிருக்கீங்க, ஓரளவு எல்லாம் காய்கள் தான் அப்படிங்கிறத நம்புகிறேன். இதை மாதிரியே தொடர்ந்து இந்த காய்களை வந்து நம்ம அறுவடை கொண்டு வரணும். அறுவடை கொண்டு வரும்போதெல்லாம் இதை வந்து நம்ம ஒவ்வொரு தடவையும் இதை எடை வச்சு ஒவ்வொரு தடவையும் எவ்வளோ இருக்குதோ அதை சரியா அப்படியே இதை நம்ம ஆவணப்படுத்தணும். அப்படி இருந்தால் ஒரு ஒரு 50 ஒரு 60 சென்டரில் 70 சென்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் எவ்வளோ நாளைக்கு எவ்வளோ காய்கள் நம்ம எடுத்துருக்குறோம், எத்தனை செடிகள் அப்படிங்கிறத நம்ம ஒரு சாட்சியாக கொண்டு வரலாம். அப்புறம் இந்த மாதிரி நிகழ்வுகள் தொடர்ந்து சரியான முறையில் கண்காணிக்கப்படும் போது சில பல ஆண்டுகளுக்கு வரும் பொழுது ஒரு மிகப்பெரும் ஒரு மாறுதலை வந்து நுகர்வோர் மத்தியிலையும் உழவர்கள் மத்தியிலையும் நம்ம கொண்டு வர முடியும். இது ஒரு நல்ல ஒரு திறந்த வெளி புத்தகமாகவும் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாகவும் இது இருக்கும். அதனால் இதை அப்படியே ஒரு ஆவணமாக தொடர்ந்து இதை வந்து ஒரு ரெக்கார்டு ஒரு பதிவேட்டில் தொடர்ந்து இதை பதிவு பண்ணிட்டு வாங்க, நம்ம இதை கண்காணிக்கலாம். இது வந்து நம்முடைய உழவர் பெருமக்களுக்கு நிச்சயம் பயன்படும். அது மாதிரியே தேவையுள்ள நண்பர்கள் இந்த புதிய காய்களை பறித்த ஒரு நாளுக்குள்ளாக அவரவர்கள் இடத்திற்கு வந்து கிடைக்கக்கூடிய வகையில் காய்கறிகள் இந்த கத்திரிக்காயை பொறுத்தளவில் தேவையுள்ளவங்க தொடர்பு கொள்ளுங்கள். எல்லாம் காய்கள் உங்களோட கூடுமானவர்கள் ஒரு 24 மணி நேரத்துக்குள்ளே உங்களுடைய சமையலுக்கு வர்றது மாதிரியான அடிப்படையில் இதை நாங்கள் கொண்டு வரணும்னு விரும்புகிறோம். அது மாதிரியே நீங்கள் நண்பர்கள் 4 பேர் 5 பேர் சேர்ந்து கூட இதை வாங்கி நீங்கள் பிரிச்சுக்கலாம். வற்றலுக்காக இருக்கட்டும் சமையலுக்காக இருக்கட்டும் பயன்படுத்தலாம். எந்த வித சேதமும் இல்லாமல் வாட்டமும் இல்லாமல். அப்புறம் இன்னொரு முக்கியமான குறிப்பு கனகராஜுக்கு சொல்ல வேண்டியது இருக்குது. ஒரு ஒரு செடியிலையும் 1 அல்லது 2 காய்கள் வந்து பறிக்காமல் நிற்கணும் சரியா. அது வந்து விதைக்காக மட்டும் இல்லை, அந்த செடிக்கும் வந்து ஒரு தன்னம்பிக்கை ஊட்டணுங்கிறதுக்காக ஒரு காய் அல்லது 2 காய்ங்கிறது நிற்கிறது வந்து அதுக்கு வந்து ஒரு துணையாகவும் ஒரு பாதுகாப்பாகவும் அமையும். இது வந்து ஒரு எப்படி மன இயல் ரீதியான ஒரு உண்மை, இயற்பியல் ரீதியான ஒரு உண்மை. அது தன்னுடைய இனத்தை விருத்தி பண்ணுறதுக்கும் நம்ம அனுமதி கொடுக்குறோம். வெறுமனே வெறும் காய்ச்சி அறுவடைக்கு மாத்திரமே ஒரு செடி தயாரிக்கப்படுறதில்லை. விதைக்காகவும் அவ்வளோ விதையை நம்ம பயன்படுத்துகிறோமா இல்லையா அது வேறு. ஆனால் 1 அல்லது 2 ஒரு எப்போதாவது ஒரு தடவை அதில் ஒவ்வொரு செடியிலையும் ஒரு காய் வந்து நம்ம விட்டு வைக்கிறது அந்த செடிக்கு வந்து ஒரு நல்ல வளர்ச்சி ஊக்கியாகவும் ஒரு மனையல் ரீதியான ஒரு நல்ல ஒரு ஆரோக்கிய சூழலை உருவாக்கவும் அது பயன்படும் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட புரிதல். நன்றி, வணக்கம்.